Microphone. Voilà. Microphone. Ton caméra. Ça, on donne. Oui, oui, oui, oui, oui. Microphone. You collect the sound, different sound. Shall I do money drive? Say, hello, Abra, how are you? சத்தம் பிடிக்கிறதா தெரியல மணி அடி சத்தம் பிடிக்கல நல்லா அடியா நீ கூட கோயில் மணி எப்படி அடிக்கிறது Thank you.